எழுந்த தீயாய் நர்த்தனமாடிடு அருணாச்சலவாசா, எங்களை என்றும் பரவசமாக்கும் அண்ணாமலைநாதா. எழுந்த தீயாய் நர்த்தனமாடிடும் அருணாச்சலவாசா, எங்களை என்றும் பரவசமாக்கும் அண்ணாமலைநாதா. பௌர்ணமி நாளில் உன்னை காண புண்ணியம் அருணேசா, பொழுது புலர்வதும் வாழ்வு விடுவதும் உன்னால் சோனேசா. உன்னடியை தாங்குகிறோம் கோணமலை வாசா, அண்ணலுனை வேண்டுகிறோம் ஆதிமகாதேவா. எண்ணமெல்லாம் நீ நிறைவாய் ஏகலிங்கநாதா. எழுந்த தீயாய் நர்த்தனமாடிடும் அருணாச்சலவாசா, எங்களை என்றும் பரவசமாக்கும் அண்ணாமலைநாதா. கண்கள் அசைந்திட சூரிய சந்திரன் விழிகளில் தோன்றிடுமே, கமல முகந்தனில் கண்மணி ஆடிட பேரொளி ஓங்கிடுமே. கண்கள் அசைந்திட சூரிய சந்திரன் விழிகளில் தோன்றிடுமே, கமல முகந்தனில் கண்மணி ஆடிட பேரொளி ஓங்கிடுமே. பொங்கிய நடுவிழி தாண்டவம் என்றால் எங்கும் கனலேறும், பூமியில் தீவினை ஆள்கையில் மட்டும் அதுவும் உருவாகும். நிலை சாயும் எழுந்த தீயாய் நர்த்தனமாடிடும் அருணாச்சலவாசா, எங்களை என்றும் பரவசமாக்கும் அண்ணாமலைநாதா. அங்கம சைந்திட லிங்கம சைந்திட அடவுகள் செய்பவனே, ஆவுடையோடு கோமுகமாட முத்திரை தருபவனே. அங்கம சைந்திட லிங்கம சைந்திட அடவுகள் செய்பவனே, ஆவுடையோடு கோமுகமாட முத்திரை தருபவனே. செங்கணல் பாயும் திருவடியாலே ஜதிகள் தருபவனே, சேவிப்போரின் நெஞ்ச தளத்தில் நாட்டியம் புரிபவனே, நன்மை அருள்பவனே. எழுந்த தீயாய் நர்த்தனமாடிடும் அருணாச்சலவாசா, எங்களை என்றும் பரவசமாக்கும் அண்ணாமலைநாதா. தங்கிய நாகம் தாங்கிய கைகள் ஆடிட வருபவனே, சங்கத்தமிழாய் பண்டிசை ஒலிக்க நர்த்தனம் புரிபவனே. தங்கிய நாகம் தாங்கிய கைகள் ஆடிட வருபவனே, சங்கத்தமிழாய் பண்டிசை ஒலிக்க நர்த்தனம் புரிபவனே. எங்கிலும் உந்தன் நாட்டியம் என்பது ஆடல் கலையப்பா, எங்கள் அருணையில் உனது ஆடலு அனலின் நிலையப்பா. அண்ணாமலையப்பா எழுந்த தீயாய் நர்த்தனமாடிடும் அருணாச்சலவாசா, எங்களை என்றும் பரவசமாக்கும் அண்ணாமலைநாதா. எழுந்த தீயாய் நர்த்தனமாடிடும் அருணாச்சலவாசா, எங்களை என்றும் பரவசமாக்கும் அண்ணாமலைநாதா. பௌர்ணமி நாளில் உன்னை காண புண்ணியம் அருணேசா, பொழுது புலர்வதும் வாழ்வு விடிவதும் முன்னால் சோனேசா. பொன்னடியை தாங்குகிறோம் கோணமலை வாசா, அண்ணலுனை வேண்டுகிறோம் ஆதி மகாதேவா. எண்ணமெல்லாம் நீ நிறைவாய் ஏகலிங்கநாதா. எழுந்த தீயாய் நர்த்தனமாடிடும் அருணாச்சலவாசா, எங்களை என்றும் பரவசமாக்கும் அண்ணாமலைநாதா.